வைத்து காத்திரு தங்க ஆபரணம் ஒன்றும் தேவையில்லை இந்த நாணயம் போதாதா பதுக்க முடியாதா செல்வ சீதரமே நீ சிரிக்கையிலே பல சீலர் சிதறிவிடும் செலவு செய்திட நினைத்தால் கூட இதை பதறிவிடும் சாட்சி இருக்கும் உயிரும் உனக்கே உபயம் எதற்கு ஆராய்ச்சி இந்த நாணயத்தில் உன்னை பார்த்திருப்பேன் இதை பார்க்கவும் விட மாட்டேன் காணிக்க இடமாட்டேன் பல்லாங்குழியின் மட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் குழலின் துளைகள் பார்த்தேன் ஒற்றை நாணயம் துடிக்கும் கண்களில் கண்மணி பார்த்தேன் கடிகாரத்தில் நேரம் பார்த்தேன் சிவந்தி பூவின் நடுவே பார்த்தேன் தேசிய கொடியில் சக்கர பார்த்தேன் இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன் ஒற்றை நாள்